என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாள். மின்னல் காட்டின ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டின, ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டின, இரவும் பகலும் என்னை வாட்டின, இதயம் அவள் பெயரில் மாற்றின, காதல் தீயை வந்து மூட்டின, நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாரா, என்னை தாராட்ட வருவாளோ,